அழகமே பூரையாம் ஆள வந்த தேவியாம் ஆதிபராசக்தியான பெட்டாளி தாயே அம்மா ஆதிபராசக்தியான பெட்டாளி தாயே உலகாள வந்தவளே பெட்டாளி தாயே எங்க உறையூரின் தாயவளே பெட்டாளி தாயே வேதனையை ஒழிப்பவளாம் வேண்டும் மரம் தருபவளே பெக்காளி தாயே அம்மா வேண்டும் மரம் தருபவளே பெக்காளி தாயே எங்க வேதவள்ளி தாயாரே பெக்காளி தாயே அம்மா உறையூரின் தாயவளே பெக்காளி தாயே கட்டி வச்சா சீக்கிரமே நடத்தி வைப்பாய் காரியத்தை நிறைவேற்றும் பெக்காளி தாயே அம்மா காரியத்தை நிறைவேற்றும் பெக்காளி தாயே எங்க கமரவள்ளி தேவியரே பெக்காளி தாயே அம்மா உறையூரின் தாயவளே பெக்காளி தாயே மாலையிட்டு மனதினிலே வேண்டிக்கிட்டம் மங்களமாய் வாழ்வழிக்கும் பெக்காளி தாயே அம்மா மங்களமாய் வாழ்வழிக்கும் பெக்காளி தாயே எங்க மகிமையுள்ள நாயகியே பெக்காளி தாயே அம்மா உறையூரின் தாயவளே பெக்காளி தாயே மாலையிட்டு சத்தியமா நினைச்சுக்கிட்ட சகலவரம் தருபவளே பெக்காளி தாயே அம்மா சகலவரம் தருபவளே பெக்காளி தாயே எங்க சக்தி மகாதேவியரே பெக்காளி தாயே அம்மா உறையூரின் தாயவளே பெக்காளி தாயே